மடசாமே, ஹே கந்தசாமே, ஹே குப்புசாமி, முனுசாமி, சின்னசாமி, பொண்ணுசாமி, ஆறுசாமி, வீராசாமி, வெள்ளச்சாமி, கருப்புசாமி, எல்லாருமே ஓடி வாங்கடா. கடம்பா கதிரேசா, நினைச்சது நடந்தது முருகேசா, திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, திருப்பம் அமைஞ்சது சீனிவாசா. அட என்ன போல யோகக்கார யாரும் இல்லடா, என் அண்ணம்மாரு மூணு பேரும் மன்னந்தானடா. அட என்ன போல யோகக்கார யாரும் இல்லடா, என் அண்ணம்மாரு மூணு பேரும் மன்னந்தானடா. கந்தா கடம்பா கதிரேசா, நினைச்சது நடந்தது முருகேசா. முருகனுக்கு பால் காவடி தூக்கி கிட்டு அழகு குத்தி ஆட போறேண்டா, அவன் கேட்ட வாரம் தந்து புட்டாண்டா. பிள்ளையாறு பட்டி போய் 108 தேங்காயத்தான் உடச்சு கடம் தைக்க போறேண்டா. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை தந்தாண்டா, ஏ வட்டாரூயர் அத்தானாயம் மறந்து போச்சுடா. அட பட்டம் போல எங்க வாழ்வு பொசந்து போச்சுடா. அட மூத்தாதானா பிறந்த வங்க மூணு பேருடா, அந்த மூணு பேரும் ஊருக்கு தான் ஆணி வேறுடா. அண்ண போல உன்ன போல யாரும் இல்லடா, நீ தம்பி இல்ல தம்பி இல்ல தாய போலடா. அண்ண போல உன்ன போல யாரும் இல்லடா, நீ தம்பி இல்ல தம்பி இல்ல தாய போலடா. கந்தா கடம்பா கதிரேசா, நினைச்சது நடந்தது முருகேசா. குட்டி கேசு, கொலை கேசு, கொள்ள கேசு, அண்ணனுக்கு தூசு தூசுடா, அண்ணன் காவலுக்கு மாசு மாசுடா. சட்டதிட்டம் காக்க போறான், நீதிமன்றம் பார்க்க போறான், ஏகப்பட்ட கேசு கேசுடா, அண்ணன் கேஸ் எடுத்தா பாசு பாசுடா. ஏ ஏழைக்கெல்லாம் காசு இல்லாம ஊசி போடுமா, உசுரை காக்கும் சாமி போல அண்ணன் வாழுமா. என்னோட கனவெல்லாம் நிஜமாச்சுடா, இப்பதான் என் வாழ்க்கை நிறைவாச்சடா. கோயிலுக்கு போனதில்ல ரொம்ப காலமா, அந்த தெய்வத்தை தான் பார்த்து